الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எமது தொடரான இந்த மார்க்க உபதேச நிகழ்ச்சியின் இரண்டாவது நாள் அமர்விலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் மார்க்கத்தை படிப்பதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நேற்று நாங்கள் அவதானித்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை படித்து அடுத்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு அதிகமான நன்மைகளை தந்துவிடுகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தெள்ள தெளிவாக நபி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மந்தா இலா ஹுதன் காணலஹு மினல் அஜ்ரி மிஸ்ல உஜூரி மன் தபியஹு. யாராவது ஒரு மனிதன் நேரான ஒரு வழிக்கு இன்னொரு சகோதரனை அழைத்து கொண்டிருக்கின்றான், நேரான பாதை இதுதான் என்று சொல்லிக் கொடுக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு அந்த நேரான வழிக்கு அழைத்தவனுக்கு அதனால் பிரயோசனம் பெற்றவனுடைய நன்மையை கொடுத்து விடுகின்றான் என்று சொல்லிவிட்டு, லாஜுன் கிஸ்தாலிகமின் உஜூரிஹிம் செய்யா, அவனுடைய நன்மையிலே இருந்து எதுவும் குறைக்கப்படாமல் அவனுக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை நன்மைகளையும் இவனுக்கும் கொடுத்து விடுகின்றான் என்று நபி அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் மார்க்கத்தை சரியான முறையிலே படிப்பதற்கு இன்று ஏராளமான வழிகள் இருக்கின்றன. இன்று நாங்கள் ரேடியோக்கள் மூலமாக, டிவிக்கள் மூலமாக, இன்னும் இன்டர்நெட் போன்ற நவீன சாதனங்களின் மூலமாக, இன்னும் பத்திரிகைகள் மூலமாக என்று இன்னொரு முயற்சிகளின் மூலமாக எங்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எமது பல சகோதர சகோதரிகள் இந்த சாதனங்களை மோசமான விடயங்களை பார்ப்பதற்காக, ஆபாசமான விடயங்களை பார்ப்பதற்காக, மோசமான பல வழிகளில் செல்வதற்காக இவைகளை உபயோகிக்கின்றதை இன்று வாலிபர்களின் மூலமாக இன்று உலக மட்டத்திலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, நாங்கள் மார்க்கத்தை சரியாக படிக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு வுளு செய்ய வேண்டும், எவ்வாறு குளிக்க வேண்டும், எவ்வாறு எமது வாழ்க்கைகளிலே நாங்கள் நடை போட வேண்டும் என்ற அத்தனை விடயங்களையும் நபி அவர்களுடைய சுன்னாக்களின் மூலமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. உண்மையில் சாதாரணமாக உதாரணத்துக்காக ஓரிரு விடயங்களை எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் எவ்வாறு குளித்தார்கள்? நபி அவர்கள், அதாவது ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் காண இதஸல அனில் மினல் ஜனாபதி பத ஃபஹஸல யதைஹி கப்ல அன் யுஸ்ல யதஹு. நபி அவர்கள் சொல்லி, ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது நபி அவர்கள் தன்னுடைய குளியை ஆரம்பிக்கின்ற பொழுது, கடமையான குளியை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் ஆரம்பத்திலே பாத்திரத்திலே கையை போடுவதற்கு முன்னால் தங்களுடைய இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்வார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்கள் உலூ செய்து, தொழுகைக்காக உலூ செய்வதை போன்று உலூ செய்து அவர்கள் குளிப்பதற்கு ஆரம்பிப்பார்கள். அது மாத்திரமல்ல, எமது அன்றாட வழிகளிலே நாங்கள் தொழுகைக்கு எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் உலூ செய்கின்றோம், குளிக்கின்றோம், இதர பல விடயங்களை செய்கின்ற பொழுது வலதை முற்படுத்துவதை நபி அவர்களுடைய பாடங்களில் இருந்து படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்களே சொல்லுகின்றார்கள், காணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஜிபு தயம்முன் ஃபீ தனஅலிஹி வ தரஜ்ஜுலிஹி வ துஹூரிஹி வ ஃபீ ஷானிஹி குல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த ஆயிஷா நாயகி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் நபி அவர்கள் அதாவது செருப்பு போடுவதை எடுத்துக்கொண்டாலும் கூட, அதே போன்று தலை வாருவதை எடுத்துக்கொண்டாலும் கூட, அதே போன்று உலூ செய்வது, குளிப்பது போன்ற கழுவக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லா விடயங்களிலையும் நபி அவர்கள் வலப்பக்கத்தின் மூலமாகத்தான் ஆரம்பிப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களிடத்திலே அந்த பண்பு வர வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாக்கள் எவைகள், அவர்களுடைய நடைமுறைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அவர்கள் பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களை நாங்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவைகளை நாங்கள் ஒழுங்கான முறையிலே கடைபிடிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாக்களை நாங்கள் எப்பொழுது படிக்கின்றோமோ அதற்கு பின்னால் தான் எங்களுக்கு அந்த சுன்னாக்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய பண்பும் கிடைக்கும். வேறொரு ஹதீஸிலே நபி அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது செருப்பு அணிவதிலேயும் தலை வாருவதிலேயும் கடைபிடிக்கக்கூடிய வலதை முற்படுத்துவதை பார்த்துவிட்டால் பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டியிருந்தார்கள். ஆக அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் நபி அவர்களுடைய சுன்னாக்களை கடைபிடிப்போம், அவைகளை படிப்போம், அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல பல விடயங்களை அறிந்து செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளினுடைய அமர்விலே கலந்து கொள்வோம். வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.